அரு இதய இருய் மகே மேலுவே உபை அத்தி சித்தை சதா வெல்லுவே மதசினஹா ரத்துதி துளே மட்டனு பினி அது ஹெகிலே மதசினஹா ரத்துதி துளே மட்டனு பினி அது ஹெகிலே மதசினஹா ரத்துதி துளே மட்டனு பினி அது ஹெகிலே.